தட்டினா தங்கமின்னு கேத்தபு படுது தண்ணி தொட்டிதா ஒன்னு தெரியாத கெட்ட பைய நீதா ஏ எல்லாம் தெரிஞ்ச நல்ல பொண்ணு நான்தா ஏ சல்ல சல்ல சல்ல சல்ல நித்தானே செப்பு சல்ல மல மல மல மல ஏ அப்பாவும் இப்பவும் எப்பவும் இப்படை என்னைய சுத்தர பின்னாலே